30வது நாளுக்கான தியானம். குணமாக்கும் தேவன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. டாக்டர் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் பிரபல மனநோய் மருத்துவ நிபுணர். இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியராக பணியாற்றினார். திடீரென்று அவர் ஒரு மர்ம நோயால் தாக்கப்பட்டார். நரம்பு மண்டலம் முழுவதும் தளர்ச்சியடைந்து சரீரம் செயலிழந்தது. மருத்துவர்களால் அவரை சுகமாக்க முடியவில்லை. அவர் மருத்துவத்தில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தபடியால் மருத்துவர்களின் இயலாமை அவரை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உலகில் நரம்பு தொடர்பான நிபுணர்கள் எங்கெங்கு உண்டோ அவர்கள் அவரை குணமாக்க அழைக்கப்பட்டனர். ஆனால் ஒரு பலனும் இல்லை. தான் வாழ்ந்து என்ன பயன் என்று அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார். டாக்டரின் இந்த நிலை குறித்து அறிந்த ஒரு தேவ ஊழியர் அவரை சந்தித்தார். அவர் சுகமளிக்கும் வரத்தை பெற்றவர் அல்ல. சாதாரண மனிதரான அந்த ஊழியர் ஜெபிக்கும் முன் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் அளிக்கும் தெய்வீக சுகத்தை குறித்தும் பேசினார். டாக்டருக்கோ நம்பிக்கை வரவில்லை. எனினும் அவருடைய அனுமதியினுடன் தலையின் மீது கை வைத்து ஜெபித்தார். உடனே மின்சாரம் போன்ற வல்லமை என் உடலுக்குள் பிரவேசித்து செயல்படுகிறதை நான் உணர்ந்தேன். என் நரம்புகள் பலப்படுகிறதை அறிகிறேன். நான் குணமாகிறேன் என்று உற்சாகமாக கூறிக்கொண்டே அவர் அற்புதமாக சுகமடைந்தார். அன்றே இயேசுவுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். மருத்துவர்களால் கூடாத காரியம் நம் இயேசுவால் கூடும். பொதுவாகவே நாம் மருந்து மாத்திரைகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். மருந்துகளை எடுப்பது தவறல்ல. வேதத்திலே எசேக்கியா ராஜாவின் புற்றுநோய் குணமாக அத்திப்பழ அடையை போடும்படி தேவனே கூறுகிறார். இருப்பினும் நமது நம்பிக்கையை மருந்துகள் மேல் வைக்காமல் எல்லாவித மருந்துகளையும் கண்டுபிடிக்க மனிதனுக்கு ஞானம் கொடுக்கும் தேவன் மேலேயே வைப்போம். டாக்டர் கொடுக்கும் மருந்தை சாப்பிடுங்கள். சுகத்தை தேவனிடமிருந்து எதிர்பாருங்கள். அவரே நம்மை குணமாக்க வல்லவர். இன்றும் நம்மில் அநேகர் தீராத வேதனையோடும் குணமடையாத வியாதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இருந்த பணத்தையெல்லாம் மருத்துவத்திற்கே செலவழித்தும் வியாதி நீங்காமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள். அவர் குணமாக்கும் கர்த்தர். அவர் சிலுவையில் பட்ட காயங்களின் தழும்புகளால் குணமாகிறோ என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அவரிடம் வந்த அநேகர் முற்றிலும் சுகமானார்கள். இன்றும் அதே தேவனாய் மாறாதவராக குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா ராஃபா. அப்படி என்றால் குணமாக்கும் கர்த்தர் என்று அர்த்தமாகும். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்று விசுவாசித்து தொட்டாள். அந்த க்ஷணமே அவள் குணமானாளே. 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் கிடந்த திமிர்வாத காரணை இயேசு கண்டு அவன் வெகு நாளாய் வியாதிப்பட்டவன் என்று அறிந்து அவனை சுகமாக்கினாரே. அதே தேவன் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் படும் வேதனைகளை அறிந்த தேவன் நம் தேவன். நாம் படுகிற துன்பங்களை காண்கிற தேவன். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா. என்னுடைய டெய்ல் போன் என்னும் எலும்பு வளைந்து என்னால் உட்கார முடியாமல் மிகவும் வேதனைப்பட்டேன். எலும்பு சிகிச்சை நிபுணர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சமயத்தில் அருமையான ஒரு தேவ ஊழியர் எனக்காக ஜெபித்தார். தேவன் கிருபையாய் என்னை தொட்டு என்னை சுகப்படுத்தினார். நான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டேன். இன்று வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை, 1 வருடமாய் பட்டிருந்த கஷ்டத்தை 1 நிமிடத்தில் குணமாக்கினார். அல்லேலூயா. உங்கள் வியாதி கூட எலும்பில் இருக்கலாம், தோளில் இருக்கலாம், உடல் உறுப்புகளில் இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும் இயேசுவே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபிப்போமா. எங்களை குணமாக்க வல்லமையுள்ள எங்கள் யெகோவா ராக்ஃபாவே உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் யார் யார் என்ன வேதனையோடு இருக்கிறார்களோ அவற்றை நீர் கண்டும் அறிந்தும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை தொட்டு சுகமாக்கும் தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. வைத்தியர்களால் முடியாது, உம்மாலே ஆகும். தொட்டு சுகமாக்கும் ஐயா, கண்ணீரை துடைத்தருளும், வேதனைகளை மாற்றும், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். நீர் சுகமாக்கும் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து உம்மை துதிக்க கிருபை செய்தருளும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.